இருக்கோ. நீ சுத்த விட்டா லுப்பில் நானும் திரிஞ்ச, நான் கெஞ்சி கெஞ்சி அஞ்சு கிலோ குறைஞ்ச, பார்த்து கொஞ்சம் எரிஞ்ச, இதயத்தில் எனக்கு இடம் இருக்கோ இருக்கோ. நீ என்ன கேட்காத மனசுக்கு காவல் உடம்பு.